ಅಸ್ಮದ್ಗುರುಪರಂಪರೇ ನಮಃ. ನಮಸ್ಸದಸೆ நாரதனுடைய வரலாறை நேற்றைய தினம் அதற்கு முன்தினம் முடித்தோம். நாரதனுடைய சிஷ்யர் முனிலே முக்கியமானவர் ஆதிகவியான வால்மீகி மகரிஷி. பாரத நாட்டுக்கு தனிப்பெருமை தருகின்ற ஸ்ரீமத் ராமாயணம் என்றதான அற்புதமான ராமகாதையை ஆதிகாவியத்தின் சிருஷ்டிகர்த்தாவான வால்மீகி இயற்றினார். இந்த வால்மீகியை அறியாதவர்கள் எவரும் இப்போதில் இல்லை. ஸ்ரீமத் ராமாயணத்தை வாசிக்காதவன், இந்த பேரின்ப வெள்ளத்தில் மூழ்காதவன் மிக்க துரதிஷ்டம் பிடித்தவனான ஒரு பிறவிதானவனுக்கு. ஜாதே ஜகது வால்மீகௌ கவி இதி அபிதா பவது கவி இதி ததோ வியாசி கவயஸ்விதி தள்ளி அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. கவி என்ற சொல் வெகுகாலம் வரை வால்மீகி ஒருவரை மட்டுமே சொல்ல வல்லதாக இருந்தது. வாரயுகத்திலே வியாசர் தோன்றியதும் அந்த கவி என்ற சொல்லுக்கு ஜீவஜனம் ஏற்பட்டது. இரண்டு பேர் அதிலே சேர்ந்தார்கள். அதுக்கு அப்புறம் கண்டி என்னும் மகாகவி இப்போலகிலே அவதரித்தவனும் அவனும் இந்த கவிகள் பட்டியலே சேர்ந்து முப்பது பெரும் கவிஞர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிலே ஜீவஜனம் திரிவச்சனம் ஆயிற்று. வசுதாஸ்ரோத்ரஜேதஸ்மின் வியாசே சந்தயஸ்திதே அந்நேபி கவய காமம் பபூ அனபத்ரபாஹ என்பது நம் தூப்புள் வள்ளலாம் ஸ்ரீமன் நிகமாந்த மகாதேசிகனுடைய ஒரு தீர்மானமான திருவுள்ள கிழக்கை. வால்மீகியும் வியாசரியும் அறிந்த மற்றவர் தம்மையும் கவிகளாக கூறிக்கொள்வது ஒரு வெட்கக்கேடான செயல் என்பது சுவாமி தேசிகன் சொல்லுவதான கருத்து. இப்படி நம் ஆச்சாரிய சௌபூமரான தூக்குள் நிகமாத்த மகாதேசிகன் கவி என்ற சொல்லின் பொருளையும் நன்கு விளக்கி சொல்லுகிறார். சா கவி கத்தியதே சிருஷ்டாரமதே எத்ர பாரதி ரசபாவ பதார்த்தியான அலங்காரை குணோதயி அப்படிங்கிறது அந்த ஸ்லோகம். சிருஷ்டிகர்த்தாவான நான்முகன் என்று அழைக்கப்படுகிற பிரம்மதேவன் போன்றவனே கவி. அதனையும் இவனது படைப்பு மிகச் சிறந்தவை. ரசங்கள், பாவங்கள், அலங்காரங்கள், குணங்கள் இவைகள் ஸ்ரீமத் ராமாயணத்திலே நிரம்பி கிடக்கின்றன. சரஸ்வதி தேவியானவள் வால்மீகியிடம் தானாகவே இன்பத்துடன் வந்து அவனுக்கு தன்னுடைய பரிபூர்ணமான ஆசீர்வச்சனங்களை சொல்லி அவனை கவியாக ஆக்கினாள். பூமியிலே புற்றுமி என்று சொல்கிறோமே அந்த கரையாம்புத்தியரும் அந்த மாதிரி அத பூமியின் காது என்று வர்ணிப்பார்கள். அத்தகைய ஒரு கரையான குட்டியிலிருந்து தோன்றியவர் தான் வால்மீகி. வல்மீகதிரவணதோ வசுதாத்மனஸ்தே ஜாதோ பபூவ சமுனி கவிசர்மபூமஹா என்கிறார் நம் ஆச்சாரிய சர்வபூமனான ஸ்ரீமத் வேதாந்த மகாகிஷிகனம். வால்மீகியுடைய கவிதை தனித்தன்மையுடன் சிறப்புடன் விளங்குவதற்கு காரணம் என்ன என்பதை ஆராய்ச்சி செய்தான் மகாகவி காளிதாசன். தாமத்யகச்சுதிகனுசாரி கவி குஷேத்மாஹரணாயாஹோகம் ஆபத்யதயசோகுல அதி அற்புதமாக குறிப்பிடுகிறார். தனிமையிலே நடுக்காட்டிலே இடப்பட்ட சீதையின் குழம்பல் வால்மீகி முனிவருடைய காதிலே விழுகிறது. தர்பம் சமித்தும் வேலை பண்ணி கொண்டு வருவதற்காக சென்ற அந்த ஆதிகவியான வால்மீகி அந்த புலம்பல் வந்த திசையில் சென்று சீதையை பார்க்கிறார். இவரை கவி என்று ஏன் சொல்லுகிறோம் தெரியுமா? ஒரு வேடம் ஒரு பறவையை அன்பினால் அடித்துக் கொன்றான். அது இவர் கண்ணதிலே நிகழ்ந்ததான ஒரு நிகழ்வு. வால்மீகிக்கு தாங்க முடியாத சோகம் உள்ளத்திலே கிளர்ந்தெடுத்து வாய்விட்டு புலம்புகிறார். இந்த புலம்பல் ஒரு அழகிய ஸ்லோக வடிவமாக தானாகவே தோன்றியது. இவரது மனசிலே குமிழிக்கொண்டிருந்த அந்த சோகத்தை பிறர் உணர்வது என்பது மிகவும் அசாத்தியம். அதை அவ்வாறே உள்ளது உள்ளபடியே நூற்றுக்கு நூறு பங்கு மற்றவர்களது உள்ளத்திலே தெளிவாக பதியும்படி அந்த ஸ்லோகத்தினாலே வால்மீகி மகாமுனிவர் செய்து விடுகிறார். இது எளிதான காரியம் அல்ல, மிகப்பெரிய அரிய ஒரு சாதனையாகும். கவிதையின் தத்துவமே இப்படிப்பட்ட சாதனைகள் தானே. நல்ல பண்பாட்டை அடைந்த மனசு, அதிலே தோன்றும் அழகான உணர்ச்சிகள் அவற்றை அனாயசமாக தெளிவாக விளக்கவல்ல எளிய சொற்கள், இவை அனைத்தும் தான் கவிதைக்கு ஜீவநாடி போன்றவை. இவை எல்லாம் இந்த மகிழ்ச்சியான வால்மீகியிடம் இயற்கையிலேயே நன்றாக அமைந்திருந்தன. அதனால் அவர் கவி என்னும் சொல்லை முழுக்கெழுத்தும் சிதையாமல் பிரயோகித்ததால் அது வால்மீகி முனிவர் ஒருவரையே குறிக்கும் என்று காளிதாச மகாகவி மிக பெருமைபடக் கூறுகிறான். கவிதையின் தத்துவம் மற்றொரு கவிக்குத்தானே புலப்படும். ஈடு இணையற்ற காளிதாச மகாகவியே வால்மீகி முனிவரை இவ்வாறு புகழ்கிறார் என்றால் அதிலிருந்து நமக்கு ஒரு உண்மை தெரிகிறது அல்லவா? கவிதையில் வால்மீகி முனிவருக்கு கிடைத்த முழு வெற்றியானது காளிதாசன் உட்பட மற்றவர் எவருக்கும் கிடைக்கவில்லை என்பதே. அது மிகவும் கம்பீரமாக தமது அழகிய கவிதையிலே காளிதாச மகாகவியை வெளியிடும் முறை மிக்க ரசிக்கத்தக்கது. இப்படியாக கவிதையின் அடிப்படையான தத்துவத்தையே எடுத்து காட்ட வல்ல முறையிலே அத்தி அற்புதமாக வால்மீகி முனிவருடைய ஸ்ரீமத் ராமாயணம் அமைந்துவிட்டதனாலே இதை ஆதிகாவியம் என்றும் ஸ்ரீ வால்மீகி முனிவரை ஆதிகவி என்றும் இன்று வரையில் நாம் அனைவரும் குறிப்பிட்டு ஒருங்கே புகழ்கிறோம் என்றால் அது சாலப் பொருத்தமே. இப்போது நம் உலகிலே நிலவி வரும் பல வகையான சம்ஸ்கிருத காவிய நாடகங்கள் முதலிய இலக்கிய நூல்கள் அனைத்துக்கும் முதலில் தோன்றியதானது மற்ற நூல்கள் யாவற்றிலும் இதன் நிகழ் சிறிதளவானும் படிந்திருப்பது மறுக்க முடியாத உண்மை என்பதாலும் இதை ஆதிகாவியம் என்றழைக்கிறோம். இப்படி உலக புகழ் பெற்ற ஆதிகவி வால்மீகியின் பிற்காலத்தையே நாம் அறிவோம். ராம பக்தர்கள் சிவந்தவரும் மகாகவியுமான இந்த வால்மீகியினுடைய பூர்வ சரித்திரம் மிகவும் விசித்திரமானது. ஒரு சமயம் காட்டு வழியிலே தீர்த்த யாத்திரைக்காக மகரிஷிகள் வந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர்களிடத்திலே இருக்கின்ற பணம் காசி இதர பொருட்களை கொள்ளையடிப்பதற்காக வால்மீகி அவர்கள் முன்னே தோன்றியவர்களை பயமுறுத்தினான். ஒத்த வைர வழக்கத்துக்கு ஏதோ காயோ கனியோ சாத்தி உண்டா போடாதா, இதுக்காக இவ்வளவு பணம் மற்றும் பொருட்கள் மேலே ஆசை கொண்டிருக்கிறாய் நல்லா கேட்டா. அதுக்கு நான் மட்டுமா, நான் குழந்தைக்கு அனுபவிக்கிறேன், என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்துதான் அதை அனுபவிக்கிறோம். அப்படியா, சரி, நீ கொள்ளை அடிச்சுண்டு போற பொருளை விரும்பி ஏற்றுக்கொள்ளும் உன் குடும்பத்தினர். இப்படி கொள்ளை அடிப்பது கொலை செய்வது மகாபாபமாக அந்த உன்னுடையதான புதிய பாபத்திலும் அவர்கள் பங்கு கொள்கின்றார்களா அப்படின்னார். அது எனக்கு தெரியாது, என் கடமையை நான் செய்து வருகிறேன். ஒரு குடும்ப தலைவனாக வீட்டில் உள்ளவர் அனைவருக்கும் நான் காப்பாற்ற வேண்டாம். அவர்களை அவர்களுக்கு உணவு கொடுக்க துணிமணி கொடுக்க வேண்டாமா? அதனால் இப்படி திருடி செய்கிறேன். நல்லது. அப்போ அவர்களுடைய நல்வாழ்வுக்காக அவர்கள் வயிறார உண்டவனும் என்பதற்காக நீ செய்கின்ற பாகங்களிலே உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் அவர்களுக்கு தகுந்தவாறு அந்த பாபத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? சரி, இதை பத்தி இப்ப என்ன விசாரம்னு கேட்கிறார். அந்த பிற்காலத்திய வால்மீகி முனிவராக வரப்போகிற அந்த வேண்டுகள் அந்த கொள்ளைக்காரன், இதுதான் பார்ப்ப முக்கியமான விஷயம். மகாபாதகமான திருட்டு கொலை கொள்ளையை நீ செய்கிறாய், அதனாலே மலை போன பாபங்கள் சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறாய், உன் குடும்பத்தினராலும் நீ வஞ்சிக்கப்படுகிறாய் என்பதை உணராமலேயே அவர்களுக்கு உதவி கொண்டிருக்கிறாய். நாங்கள் இங்கேயே ஒரு அடி கூட நகராமல் இருக்கிறோம். நீ தீண்டி வருகின்ற வரையிலே நீ இப்போது அவசரமாக உன் வீட்டுக்கு போய் அங்குள்ள உன் குடும்பத்தினரை பார்த்து நாங்கள் உன்னிடம் கேட்ட அதே கேள்வியை கேட்டு அவர்கள் சொல்லுகின்ற பதிலை தெரிந்து கொண்டு வா, பிறகு உன் விருப்பப்படி என்பதும் யாரை வேண்டுமானாலும் தாக்கலாம் அப்படின்றார். ஓ, நல்ல யோசனையா இருக்க, உங்களை பார்த்தா நல்லா கற்றறிந்தவர்கள் மாதிரி தெரியுது. நிச்சயம் ஏமாற்ற மாட்டீங்க, நான் போன உடனே அந்தக போயிட மாட்டீங்க. அதனால என்ன வீட்டுக்கு தப்பி ஓட மட்டும் பார்க்காதீங்க, இந்த கபட நாட்கள் எங்களிடம் பறிக்காது அப்படின்னா இந்த கொள்ளக்காரன் வால்மீகி. அப்போ ஒன்று சொன்ன, நீ திரும்பி வருகிற வரையிலே நாங்கள் இங்கிருந்து ஒரு அடி கூட நகர மாட்டோம், இது சத்தியம், நிச்சயமான வார்த்தை, நீ நம்பு, உன் க்ஷேமத்துக்காக சொல்றோம். எங்களாலே உன் வாழ்க்கையின் பாதையே மாறப்போகிறது, அதற்காகத்தான் வந்திருக்கிறோம். நீ சீக்கிரம் போய் ஒரு குடும்பத்தினரை கேட்டு கொண்டு வா அப்படின்னு அனுப்புறார். அந்த முனிவர்களுடைய திருமுக மண்டலமும் அவர்களுடைய அந்த விடுக்கும் தோழனையும் வால்மீகியான அந்த சிந்தனையும் அறியாமல் அவனுடைய ஒரு கவர்ச்சியை ஏற்படுத்துகிறது. தன் இயல்புக்கு மாறாகவே அவர்கள் சொன்னபடியே வேகமாக வீட்டுக்கு செல்கிறான். உணவுக்காக காத்திருந்த குடும்பத்தினர் முழுமையோடு வந்த அவனை மிக்க கொடூரமான வார்த்தைகளாலே கடிந்து கொள்கின்றார்கள். அப்போது அவன் அவர்களிடத்திலே சொல்லுகிறான், கோபிக்க வேண்டாம், இன்றைக்கு வேண்டிய பொருளை பத்திரப்படுத்திவிட்டுத்தான் இங்கு வந்திருக்கிறேன். ஒருவருக்கு பதில் ஏழு மனிதர்களை கிணற்றங்கரையிலே பத்திரமாக கட்டி போட்டு வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறான். பின்பு எதற்காக வெறுப்பெளிதன் தந்தாய், சீக்கிரம் போய் அவரோட உள்ள பொருளை எல்லாம் எடுத்துக்கொண்டு வா என்று அவர்கள் சொல்கிறார்கள். இல்ல எனக்கு ஒரு சந்தேகம், அத தெளிஞ்சு போட்டு உங்கள்கிட்ட வந்திருக்கேன். அது என்ன இன்னைக்கு உனக்கு என்னைக்கும் இல்லாத ஒரு புது சந்தேகம் வந்துடுச்சு குடும்பத்தினர் கேட்கிறார். இப்படி நீங்கள் உணவு உடை நல்வாழ்வு வருவதற்காக நான் செய்கின்ற இந்த கொலை கொள்ளை திருட்டு செயல்கள் எனக்கு எவ்வளவு மிகப்பெரிய பாபத்தை கொடுக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? அந்த என்னுடைய பாபத்திலே நீங்களும் பங்குகொள்கிறீர்களா கேட்டான். முடியாது, அந்த பாபம் முழுசும் ஒன்ன சேர்ந்ததுதான் அப்படின்னு. இது எந்த அதிசயம், நான் கொண்டு வரும் பணம் காசு பொருள் உணவு இது மட்டும் உங்களுக்கு வேணும், ஆனா என் பாபத்தில் உங்களுக்கு சம்பந்தம் இல்லையேன்னு சொல்றேன் ஐயேன்னு கேட்கிறான். ஆமா அது அப்படித்தான், எங்களுக்கு உணவு உண்ண உணவும் கொடுக்க உடையும் நன்றாக வாழ பணம் காசும் தர வேண்டியது ஒரு கடமை. நீ அதை புண்ணியமான முறையிலே கொண்டு வந்தால் நாங்கள் உண்ணமாட்டோம் ஊக்கமாட்டோம் என்று சொல்லி மறுக்கிறோமா என்ன? இல்லையே, பாவம் செய்தே உன்னை உணவை கொண்டு வர வேண்டும் என்று நிர்பந்தம் என்றைக்காவது செய்திருக்கிறோமா? இல்லையே, ரெண்டுமே இல்லையே. அதனால நீ செய்கிற பாவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. எங்களுக்கெல்லாம் பசிக்கிறது, சீக்கிரம் போய் இன்றைய உணவுக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு அந்த திறனான வால்மீகிக்க சொல்றார்கள். அந்த வால்மீகிக்கு அவர்கள் கூறிய பதில் மிக பேரதிர்ச்சியாக இருக்கிறது. அந்த ஏழு ரிஷிகள் சப்த ரிஷிகள் இந்த இடத்துக்கு ஓடோடி வருகிறாங்க. முனிஸ்வர்கள் எதிர்பார்த்தபடியே நடந்தது. அவர்கள் இவனுக்கு சொல்லியபடியே ஒரு அடி கூட நகராமல் அங்கேயே உட்கார்ந்திருந்தனர். அவசரவசமாக ஓடியவன் சாஷ்டாந்தமாக தன்னுடைய தலையானது பூமியிலே படும்படி புனப்புனா பலதரம் அவர்களை வணங்கினான். ஏ முனிவர்களே, நீங்கள் மெய்ஞானிகள், கருணை கடல் பரமநீச்சனான என் கண்ணை திறந்து விட்டீர்கள். இப்போதுதான் எனக்கு உண்மை விளங்கியது. இந்த க்ஷணமே இந்த கொள்ளை தொழிலையும் குடும்பத்தினரையும் நான் துறந்தேன். இனி என் குடும்பத்தின் உணவுக்காக நான் எங்கும் தேடி அடைய மாட்டேன். எனக்கும் உணவு வேண்டாம். கொடிய பாபங்களின் பிரத்யக்ஷ சின்னமான இந்த உடலை வேறு உணவுக்கு காப்பாற்றாமல் வாட்டி உயிர் மறைத்துக் கொண்டேன் என்று மனம் கலங்கி கழுந்து கதறினான். நல்ல காலம் பிறந்து விட்டது அவனுக்கு. மகான்களின் தரிசனம் வீணா போகுமா என்ன? வேறுமலைகள் பலவற்றுக்கு சோமான பாவங்களை சேர்த்து விட்டேனே, இதற்கு ஏதாவது பிராயச்சித்தம் சொல்லுங்கள் என்று அவர்களுடைய திருவடிகளை கட்டிக்கொண்டு உள்ள கூறி அழுத கண்ணும் சிந்திய முக்குமாக அவர்களை பிரார்த்தித்தான். அவனே வழிவெடுத்தார் போன்ற முனிவர்களுக்கு அந்த வால்மீகியின் மேலே இரக்கம் கரை உணர்ந்தோடியது. ஆனால் இவன் செய்த பாபங்களுக்கு ஏற்ற பிராயச்சிந்தத்தான் என்ன சொல்லுவது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அதற்காக பல நூல்களை புரட்டி பார்க்க வேண்டாம். அவர்கள் வாயால் சொல்வதெல்லாம் சாஸ்திரம் தானே. இவன் மனத்திலே இடம்பெறக்கூடிய மிக சிறிய மந்திரம் ஒன்றை தேர்ந்தெடுத்தனர். அதை இந்த திருடனான வால்மீகி உபதேசம் பண்ணினார்கள். திரும்ப திரும்ப இடையராது அந்த மந்திரத்தையே நீ வாயால் உச்சரித்துக் கொண்டிருக்குமாறு அவர்கள் கட்டளையிட்டனர். ராமநாமமே அந்த மந்திரம். வடிவத்திலே மிகச்சிறிய மந்திரம் அது. மகாமந்திரங்கள் அனைத்து காட்டிலும் உயர்ந்தும் ஜபம் பண்ணுவதற்கு எளிதானது. சகல பாபங்களும் இந்த மந்திரத்தினாலே தொடர்ந்து போவதாலே இதை அவனுக்கு உபதேசித்து விளக்கி கூறினார்கள் சத்ருஷிகள். ஆனால் அவன் இதை பற்றி இவ்வளவு நாளாக கேள்வியுற்றதே இல்லையே. முனிவர்கள் அகந்தவுடன் அந்த மந்திரம் மறந்துவிடும். பிறகு யாரை தேடி செல்வது? இவ்வளவு கருணையுடன் வேறு யார் நமக்கு பரிவுடனும் பாசத்துடனும் இந்த மந்திரத்தை திரும்பவும் நிலைமுட்டி காப்பாற்ற முன்வருவார்கள்? என் மனத்தில் இந்த மந்திரம் நிலைத்து நிற்காது. சர்வஞ்சராக நீங்களே இதற்கும் ஒரு வழி செய்து விடுங்கள். எனக்கு பழக்கமான பொருள்களைத்தான் மறவாமல் என்றால் மனத்திலே கொள்ள முடியுமே தவிர புதிதான ஒன்றை இந்த மந்த மதிக்கு எட்டாது. முனிவர்கள் ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தான். நெடுநாளாக இந்த காட்டிலேயே சுற்றி திரிகிறாயே, இதோ இந்த மரத்தின் பேர் என்ன? மராமரத்தை பார்த்து கேட்டான். அதுக்கு மரா, இந்த மரத்தின் பேரும் மராது. உடனே இந்த பேரே உன் பாவத்தை துடைக்க வல்லது. இதையே திரும்ப திரும்ப ஓயாமல் ஜபம் பண்ணிட்டே இரு, உனக்கு நர்தகி கிடைக்கும் என்று முனிவர்கள் அவனை வாயார வாய்த்துவிட்டு மேலும் குடித கடாட்சித்துவிட்டு அவர்கள் வழியிலே அகர்ந்தார்கள். வால்மீகி உறுதியான மனத்துடன் அந்த மரத்தின் பெயரையே அனவரதம் திரும்ப திரும்ப ஜெபம் பண்ணி வந்தான். அந்த பெயரின் மத்தியில் புனிதமான ராமநாமம் அறிந்திருக்கிறதை அவன் உணரவில்லை. இது அவனை கரை சேர்க்க வல்லதாயிற்று. மராமராமராமராமராமராமராமராமராமன் சொல்லிடுவேன். ராமராமன் வந்துட்டு மராமரா சொல்லு. அப்போ பசியும் லாபமும் அப்படியே வாற்றது இவன். அதை பத்தி கவலைப்படாத ஒரு மராமரத்தின் உட்கார்ந்தவன் ஏந்துக்கவே இல்லை. உள்ளத்திலே ஒளி வீசும் ராமநாமத்தின் மகிமையினால் கொடிய வனவிலங்குகளும் இவனை எதுவும் துன்புறுத்தவில்லை. இவன் ராமனை நினைந்து நினைந்து அந்த ராம ஜபத்தையே பண்ணிக்கொண்டு சமாதி நிலையிலே ஊன்றிவிட்டான். நாட்கள் சென்றன, மாதங்கள் சென்றன, பல ஆண்டுகளும் சென்றன. காலச்சக்கரம் சுழன்று கொண்டே இருந்தது. நாளடைவில் இவன் வால்மீகி முனிவராக ஆகிவிட்டான். நீண்ட காலம் ஒரே இடத்தில் ஆடாமல் அசையாமல் இருந்தால் இவன் மீதி இலைகளும் சருகுகளும் மூடிக்கொள்ளுமா? அல்ல, அதே மாதிரிதான் வால்மீகியுடைய நிலை ஆச்சு. இயற்கையுடைய போக்குக்கு ஏற்ப மிகப்பெரிய கரையான் புற்று இவரை மறைத்துக் கொள்ளும் அளவில் அந்த இடத்திலே தோன்றியது. உலகத்தின் பார்வைக்கு அகப்படாமலேயே புற்றுக்குள்ளேயே பன்னெடுந்தாலும் இவன் மறைந்து ராமநாமத்தை ஜெபித்துக் கொண்டு வந்தான். ஆனால் ராமநாமத்தின் மகிமையினாலும் மகிழ்ச்சிகளின் அருள் நோக்கின் வலிமையினாலும் இவன் சாகவில்லை. இவனது உறுதியானது கொஞ்சமும் குலையவும் இல்லை. தொடர்ந்து அந்த ராமநாமத்தை ஜெபித்துக் கொண்டே தியானம் பண்ணிக் கொண்டே இருந்தான். திடீரென்று ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய மழை கொட்ட ஆரம்பித்தது. இடையராது பல நாட்களுக்கு பெய்து கொண்டே இருந்தது. இவன் மேல் மூடிக்கொண்டிருந்த புற்று முழுவதும் அந்த மழையினாலே கரைந்து போய் சூரிய ஒளியும் காற்றும் இவனது உடலிலே பட்டன. தியான சமாதியும் முடிவடைந்தது. உக்கிரமான பிராயச்சித்தத்தின் மகிமையினாலே இவன் மிக தூய்மை அடைந்தவனாக ஆனான். ஆனால் ராமநாமத்தை இவனால் மறக்க முடியவில்லை. வால்மீகி ராஜேவசர் பாகவதர் என்பதான மூன்று பெயர்கள் இவருக்கு இருப்பதாக தெரிகிறது. முதல் இரண்டு பெயர்கள் இவருடைய பிற்கால சரீரத்தை நினைவூட்டுபவை. மூன்றாவது பெயர் இவரது பிறப்பை உணர்த்துவதாக அமைந்திருக்கிறது. வால்மீகம் என்றால் புற்று என்று சொன்னோம். வலசம் வரணே என்னும் தாதுவிலிருந்து இந்த சொல் உருவாகியிருக்கிறது. அலிகாதயஸ்ய வலதே முமாமதச்ச என்னும் வியாக்கரண சூத்திர முறைப்படி இந்த தாதுவிலிருந்து இந்த பதம் தோன்றியிருக்கிறது. நன்றாக மூடி மறைத்துக் கொண்டு இயல்புள்ளது என்பது வல்மீகம் என்னும் சொல்லுக்கு பொருளாகி அப்படியே இருப்பதனால் கரையான் புற்றை உணர்த்துவதாகவும் அது ஆகிறது. அதனுடைய நெடுநாள் மறைந்திருந்து வெளிவந்ததனாலே இவருக்கு வால்மீகி என்னும் பெயர் ஏற்பட்டது. இவரது சரித்திரத்தை உணர்த்தவல்ல பெயர். பிரச்சேதா என்று வருணனுக்கு பெயர். வருணன் ஒரு ஜலக்கடவுள். அவன் சம்பந்தப்பட்ட ஜலமானது பெருமழையாக இவனை மூடியிருந்த அந்த புற்றை கரைத்ததனாலே இவன் வெளி உலகிற்கு வர முடியிருந்தது. அதனால் உலகத்து வருணனாலே அழிக்கப்பட்டதனாலே இவனுக்கு வருணனுடைய மகன் என்னும் பொருளை தரும் ராஜேந்திரசர் என்னும் பெயர் இவனுக்கு உண்டாயிற்று. முனிவனுடைய வம்சத்தில் பிறந்தவர் வால்மீகி. முனிவனுடைய புத்திரர் முனிவன் வம்சத்திலே பிறந்ததனாலே வால்மீகிக்கு பார்த்தவர் என்ற பெயர் வழங்குகிறார். இவர் முனிவன் நண்பர் என்றும் சொல்லுவார்கள். ஒரு சிலர் இவர் சீனசுகோத்திரத்தை சேர்ந்தவர் என்ன பார்கவர் சியாவனா புராண அபூர்வ ஜாவதான் பிரபலங்கள் வரும். அதனால இவர் தோன்றதுனால பார்கவன் பெயர் இருக்கிறதுனால இவர் முருகன் மைந்தர் என்பதனால இவர் சீவ சமுத்திரத்தை சேர்ந்தவர் சொல்றார். ராவணாந்த கரோ ராஜா ரகுணாம் வம்சவர்தனா வால்மீகேயம் சக்கரே பார்கவநந்தனு மசியோரான தொடர். இப்படியாக நாம் அனைவரும் எளிதில் புரிந்து கொள்ள வகையிலே இவருடைய பூர்வ வித்தாந்தத்தை அடியனுடைய நந்தமதிக்கு எட்டியவாறு விஞ்ஞானித்துக் கொண்டேன். இந்த வால்மீகியை பற்றியதான மேற்கொண்ட வரலாறை நாளைய தினம் அனுமதிப்போம் என்று சொல்லி ஒரு தலை கட்டிக் கொள்கிறேன். கவிதாஜிய சிம்ஹாய கல்யாண பிரசாதினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ ஸ்ரீமதே நிர்மாந்த மகாஜேஷிகாய நமஹ.